கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது ஜாதி பூவை நெஞ்சோடு நீ சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு வெட்கத்தை விட்டு தள்ளு கண்ணம்பூ பட்டு வெட்கத்தை நீ தொட்டு நெற்றி பொட்டொன்று வைத்துக் கொள்ளு பாலூரும் வாயூரும் பார்த்தாலே வாயூரும் அருந்த நேரம் சொல்லு பாலூரும் வாயூரும் பார்த்தாலே வாயூரும் அருந்த நேரம் சொல்லு பள்ளியறை மந்திரமா கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு சொல்லாமல் மேகங்கள் இல்லாமல் இங்கே தேன் மாறி பெய்கின்றதே என் தேகம் எங்கெங்கும் ஏதோ ஒரு பொன் மின்னல் என் தேகம் எங்கெங்கும் ஏதோ ஒரு பொன் மின்னல் நடந்து போகின்றதே நாணமே போனது நாணமே போனது மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது ஜாதி பூவை நெஞ்சோடு நீ சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு